రామానుజదయః పాహత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాతయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుక్మరుగ్మ వ్యామోహత స్థితరాన్ త్రిణాయమేణే అస్మద్గురోః భగవతోస్యదయైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే మాతాపితా యువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మధన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రయుగళం ప్రణమామి ముహుద్నా భూతం సరస్య మహతాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు పరకాలయతి ఇంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుశమణిం వ్రతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థితం శ్రీశతకోపవాక్మయం సహస్రశాకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడవేదసాగరం. శ్రీహస్పతియాన భగవాన్ త్రివేంగిడముడియాన్ அவருடைய புரட்டாசி மாதம் அவதார உற்சவமாக இருக்கிற சமயத்திலே திரிவேங்கடமுடையானை பற்றி அனுபவித்து வந்துட்டிருக்கோம். அதில் போன பாகத்திலே ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னு மூன்றாம் பத்திலே மூன்றாம் தசகமான திருவாய்மொழி பாசுரங்கள் பார்த்துன்னு வந்தோம். அந்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது திருமலைக்கு வந்து சேர்ந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்றதே பிராபியம் அப்படின்றத ஆழ்வார் அங்கே நமக்கு அனுகிரகம் பண்ணார். அதுக்கப்புறம் இன்னிலிருந்து ஆறாம் பத்தில் பத்தாவது தசகத்தில் உலகமுண்ட பெறுவாயா அப்படின்ற அப்பேற்பட்ட அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தை நம் பெரியோர்கள் சொல்லும் பொழுது திருவாய்மொழியிலே இதுதான் உயிர் நாடி அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அற்புதமான பாசுரம். ஏன்னா நம்மாழ்வாருடைய அவதாரமே நமக்கு பிரபத்தி மார்க்கத்தை எடுத்து காட்டுதான். பிரபன்னஜன கூட்டஸ்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆளவந்தார் சொல்லும்பொழுது கூட குலபதேஹே அப்படிங்கிறார். அவர்தான் நமக்கு கூட்டஸ்தர். பிரபத்தி மார்க்கத்தில் நமக்கு முதல்ல காட்டினது சொல்லிக் கொடுத்ததும் நம்மாழ்வார் தான். அவர் வழியாக வந்த இந்த பரம்பரை தான். ஆழ்வார்கள்லையும் நம்மாழ்வார் உண்டு, ஆச்சாரிய கோஷ்டியிலையும் நம்மாழ்வார் உண்டு. நம்மாழ்வார் அதுக்கப்புறம் நாத்தமுனிகள் அப்படி வந்து அப்படி வழி வழியாக நம்மளது வந்து பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுத்தார். அதில் இந்த திருவாய்மொழியே இந்த பிரபத்தி மார்க்கத்தை காட்டுதான். அதுலேயும் பூர்த்தியா என்ன சொல்றார் அப்படின்னா, என்பெருமானே உபாயம், என்பெருமானேதான் உபேயம் அப்படின்னு. சாட்சாத் பகவான் தான் உபாயம். அவனை சரணமடையணும் அப்படின்னாலும் அவனேதான் உபாயம். மோட்சமடையணும்னா திருவேங்கடமுடையான் பகவானேதான் நமக்கு உபாயம். சரி, மோட்சம் அடைஞ்சவுட என்னன்னா அவனே உபேயம், அவனுக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் துவயமந்திரத்தினுடைய அர்த்தம். துவயமந்திரத்தினுடைய அர்த்தமே இதுதான். சாட்சாத் பகவான் லக்ஷ்மிநாதனே உபாயம், உபேயம் அப்படின்னு. இதுதான் திருவாய்மொழி பூர்த்தியாக சாரமாக நமக்கு நம்மாழ்வார் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். அதிலே அந்த பிரபத்தியை சரணாகதியை அனுஷ்டித்து காட்டக்கூடிய இந்த தசகம் இந்த கோவில் திருவாய்மொழியிலே உலகமுண்ட பெறுவாய். இங்குதான் ஆழ்வார் நமக்கு அனுஷ்டானம் பண்ணி காட்டுற. அதனால இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாசுரத்தை வைத்துதான் எல்லாரும் பகவானுக்கு பிரபத்தி பண்றது எப்படி அப்படின்றது ஆழ்வார் காட்டினபடியே இந்த இந்த பாசுரம் தான். அதனால இதுதான் திருவாய்மொழியினுடைய உயிர் நாடி அப்படின்னு சொல்றார். பிரிவாழ்லாம் சொல்லும்பொழுது திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே நம்மாழ்வார் சரணாகதி செய்கிறார் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அற்புதமாக சொல்றார். அந்தந்த திவ்ய தேச பெருமாள்களை சேவிச்சுண்டு வந்தாலும் அற்புதமாக மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த பிரபத்தி சரணாகதி அப்படின்னு பண்ணும்பொழுது ஆழ்வார் திருவேங்கடமுடையானுக்கே பண்றார். எப்படின்னா அந்த ஸ்ரீஹஸ்பதியான பகவானா இருந்தாலும் இந்த திருவேங்கடமலையிலே தானே முதல்ல அவதாரம் பண்ணான். எதுக்காக அவதாரம் பண்ணார்னா நமக்கு எல்லாருக்கும் சேவிக்கும்படியாக இருக்கணும் அப்படின்னு அவன் ஒரு ரூபம் எடுத்து திருமலையிலே தேர்ந்தெடுத்து முதல் முதலாக வந்த அவதாரமாக ஆகையாலே அந்த திருவேங்கடமுடையானுடைய கருணையை பார்த்து அந்த பெருமாளுக்கே இங்க சரணாகதி பண்றேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம். சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் இந்த ஆறாம் பத்துக்கு இந்த பத்தாவது தசகத்துக்கு அவதாரிக்கையாக சொல்லும் பொழுது உலகம் உண்ட பெறுவாயா, இப்படி திருநாட்டிலே கேட்கும்படி கூப்பிட்டாயிற்றும் அவனை காணப்பெறாமையாலே இனி அவனை காணுகைக்கு உபாயம் இவன் திருவடிகளை சரணம் புகுகை போகி மற்றொன்றும் இல்லை என்று பார்த்து அப்படின்னு திருவேங்கடமுடியார். அதுக்கு முன்னாடி பாசுரங்கள் எல்லாம் ஆழ்வார் ரொம்ப கதறர், எப்படியாவது பகவானை கூப்பிட்டு எப்படியாவது சரணாகதி பண்ணணும் அப்படின்னு நிறைய தூது விடுறார், பக்ஷிகள் எல்லாம் தூது விடுறார், ஆனா திரும்ப வரவே இல்லை. அதுக்காக என்ன பண்றதுன்னு ஆழ்வாருக்கு தெரியல. அதுக்கப்புறம் கதறி பார்க்கிறார், வைகுண்டத்துக்கே கேட்கும்படி அப்படின்னு சொல்லும்போது இப்படி திருநாட்டிலே கேட்கும்படி கூப்பிட்டாயிற்றும், திருநாட்டிலே அந்த வைகுண்டத்திலே நித்திய சூரியர்களுக்கெல்லாம் கேட்கும்படி ஆர்த்தி ஆர்த்தி பண்றார், அப்பேற்பட்ட சரணாகதி பண்றார் எல்லாருக்கும் கேட்கும்படி, ஆனாலும் பகவான் வருதாக தெரியவில்லை. அப்ப வேற ஒன்னும் பண்ண முடியாது, இனிமேல் சரணாகதி தான், பகவானுடைய திருவடியை அடையறதே தான் ஒரே வழி அப்படின்னு தெரிந்து இவன் திருவடிகளை சரணம் புககை போகி மற்றொன்றும் இல்லை என்று பார்த்து இவனுடைய காருண்ய வாத்சல்யாதி குணங்களை பற்றாசாக சொல்லிக்கொண்டு பிராட்டியை புருஷகாரமாக சர்வலோக சரண்யனான திருவேங்கட முடையான் திருவடிகளை சரணம் புகுகிறார் அப்படின்னு அப்பேற்பட்ட இந்த பெருமாளை சரணம் திருவடியை அடையணும் அப்படின்னு. அப்ப திருவடியை அடைய சரணாகதி பண்ண பகவானுடைய கருணையை காட்டிதான் அப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னு கருணை அப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் சரணாகத வச்சலன்னு அந்த ஒவ்வொரு குணமாக ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்லிட்டு வந்து அந்த பத்தாம் பாசுரத்திலே அகலகில்லேன் இறையும் என்று அப்படின்னு தாயாரோடே சேர்த்து தாயார புருஷகாரம் பண்ணி தாயாரை சேர்த்து பெருமாளுக்கும் அங்க சர்வலோக சரண்யன் அப்படின்னு எப்படி விபீஷ்ணாழ்வார் சொல்றாரோ அதே போல சர்வலோக சரண்யனான அந்த பகவானுக்கு திருவேங்கடமுடையான் அங்கேருந்து சரணாகதி பண்றேர் அப்படின்னு இங்க சொல்றேர். அப்ப என்னதான் ஆர்த்தி பண்ணாலும் பெருமாளுடைய சரணாகதி திருவடி அடையிறதுதான் ஒரே உபாயம் என்று தெரிந்து அதனுடைய கருணையை ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்லிட்டு வந்து அந்த சரணாகதி பண்ண அப்பேற்பட்ட குணமுள்ளவன் பகவான் அப்படின்னு சொல்லிண்டே வந்து கடைசியிலே சரணாகதி பண்றேர் அப்படின்றது இந்த அவதாரிக்கை. அப்பேற்பட்ட அற்புதமான திருவாய்மொழியிலே இந்த பாசுரம் உயிர்நாடியாக இருக்கிற பாசுரம். இந்த பாசுரம் உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேனாருயிரே திலதம் உலகக்காய் நின்ற திருவேங்கடத்தெம்பெருமானே குலதொல் அடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே அப்படின்னு உலகமுண்ட பெறுவாயா. அப்பேற்பட்ட பிரளய காலத்திலே இந்த இருக்கிற சேத்தனாச்சேதனா வஸ்துக்கள் அனைத்தையும் தன் வயிற்றிலே போட்டுக்கிறான், அந்த அண்ட கட்டாக்கங்களையும் எல்லாம் தன் வாய் வழியாக தன் வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான் இல்லையா, அப்பேற்பட்ட பெருவாய் உடையவன் அப்படின்னு. பெரிய வாயா இந்த லோகத்தை மொத்தம் முழுங்கணும்னா அப்பேற்பட்ட வாயை அவ்வளவு தூரம் திறந்துக்கிறேரானா, அப்படி கிடையாது. அந்த உலகத்தையே தான் சின்னதாக்க ஆக்கி தன் சின்ன வாயிலே உள்ள போகிற அளவுக்கு பண்ணிக்கிறானாம், அப்பேற்பட்ட பெருமையான வாய் உடையவன் அப்படின்னு. அவன் ஆளிலை கண்ணனாக இருக்கும்பொழுதுதானே இந்த லீலையை பண்ணுகிறான் அப்படின்னும். உலப்பில் கீர்த்தி அம்மானே எல்லையில்லாத கீர்த்தி உள்ள அப்பேற்பட்ட பெருமாள் அம்மானே என்னுடைய சுவாமியே, நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி அப்பேற்பட்ட திவ்யமான அப்ராகிருத தேஜோமயமான திருமேனி உடையவனான பகவான். நிலவும் அப்படின்னா சுவாவமாகவே, அப்படின்னா ஒரு விளக்கு ஏத்தினா அது கொஞ்ச நாளில் அணைஞ்சிடும், அந்த தேஜஸ் எப்பயுமே இருக்காது, அனாதிகாலமாக எப்பவுமே இருக்கிற சுவாவமாகவே இருக்கிற அந்த நிலவும் அப்பேற்பட்ட சுடர் அப்பேற்பட்ட தேஜோமயன். அவரை சுத்தி இருக்கணும் அத்தனையும் தேஜஸ்ஸா இருக்குன்னா அதுக்கு அவன் அப்பேற்பட்ட தேஜோமயன் ஒளிமூர்த்தி அவர். நெடியாய் அடியேனாருயிரே, நெடியான்னா அப்பேற்பட்ட பெருமையுடையவன், ஸ்ரீ வைகுண்டலோகத்திலே இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட பெருமாள் என்னுடைய ஆறுயிரானவன் அப்படின்னும். திலதம் உலகக்காய் நின்ற திருவேங்கடத்தெம்பெருமானே, இந்த உலகக்கெல்லாம் திலகம் போலே இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட திருமலை, அந்த திருமலையிலே வந்த திருவேங்கடமுடையான் திருவேங்கடத்தெம்பெருமான். குலத்தொல் அடியேன் உணபாதம் அப்படின்னு பரம்பரை பரம்பரையாக குலக்குல வழியாக எந்த தந்தை தந்தை தந்தை அப்படின்னு சொல்லும்பொழுது தாத்தா தாத்தா அவருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே உனக்கு உணபாதம் உனக்கு அடிமை செய்கிறார்கள், உனக்கு கைக்கரியம் பண்ணவே இருக்கிறோம், அப்பேற்பட்ட நாங்கள் எனக்கு கூடுமாறு கூறாயே உன் திருவடிகளிலே சேர்த்துக்க எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு, அந்த சங்கல்பம் பண்ணக்கூடாதா, எனக்கு சொல்லு அந்த வழியை சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். சுவாமி திருக்குறுகை பிரான் பில்லான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது இந்த பாசுரத்துக்கு காருண்யவாத் சல்யாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணனாகையாலும் ஸ்வத்தேஜஸ்ஸா நிகில ஜகத்தை முத்பாசிப்பயா நின்ற திவ்ய ரூபத்தையுடையவனாய் எனக்கு தாரகனாகையாலும் பரமவ்யோம நிலையனான நீ கருணபத விதூரவர்த்தியாகையன்றி கருண விஷயமாகையக்காக சகலலோக திலகபூதமான திருமலையிலே புகுந்து நீ நின்றொழுகையாலும் நான் உனக்கு குடி அடியேன் ஆகையாலும் உன் திருவடிகளிலே என்னை சேர்த்தருள வேண்டும் என்கிறார் அப்படின்னு முதல்ல சொல்லும்பொழுது உலகமுண்ட பெருவாயா அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பேற்பட்ட திருவாயை உடையவன் அப்படின்னு சொல்றதை விட பெருமையுடையவன் காருண்யன் அப்படின்னு கருணையே எடுத்துக்காட்டு. சுவாமி தேசிகனும் இந்த பிரளய காலத்தை சொல்லும் பொழுது கருணையே அவனுடைய தயையே காரணம் ஆசிருஷ்டி சந்ததாக நாம் அபராதா நாம் நிரோதி நிஞ்சகத்தகான்னு தயாஸ்தகத்தில் சொல்றேன். சிருஷ்டி பண்ணச்ச கருணை அப்படின்னா சரி, நான் சிருஷ்டி பண்ணி நம்மளெல்லாம் உண்டாக்குறான் அது அது பகவானுடைய கருணை தயை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. பிரளய காலத்தில் எல்லாத்தையும் நாசமா போகும்பொழுது அந்த இடம் எல்லாம் போகும்போது அத கருணைன்னு சொல்றானேன்னா அப்ப சுவாமி தேசிகன் சொல்றே பாவம் பண்ணி பண்ணி பண்ணி வேற எதுவுமே தெரியாம இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கை ஒரு ரெஸ்ட் கொடுக்கற மாதிரி என்ன பண்றானாம் பிரளயத்தை உண்டாக்கி அத்தனை ஜீவாத்மா அத்தனை சித் அச்சித் சேத்தனா சேத்தனா வஸ்துக்கள் அத்தனையும் எடுத்து தன் வயிற்றிலே போட்டு அந்த சுபாவத்தோட தன் ரட்சிக்கிறான் இல்லையா அந்த ரட்சணதான் முக்கியம் அப்படின்னு கருணை காட்டுகிறது. அதே போல உழப்பில் கீர்த்தி அம்மானே அப்படின்னு அந்த அப்பேற்பட்ட சொல்ல முடியாத பெருமை உள்ளவன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்ரீ பாஷ்யகாரர் கத்தியத்திரயத்தில் சொல்ல மாதிரியே காருண்யவாத் சல்யாத் தியனவதிகா திசை அசங்கேய கல்யாண குணமுடையவன் அப்படின்னே இங்க சுவாமி குழிகைப்பிரான் பிள்ளானும் அதே போலயே வியாக்கியானம் பண்றேன். அப்பேற்பட்ட பரம தேஜோமயனானவன் என் ஆறுயிரே அப்பேற்பட்ட ஆறுயிராக இருக்கிறவன் அப்படின்னு சகலலோக திலகபூதமான திருமலையிலே புகுந்து அந்த திலக உலகத்துக்கே திலக்கமாக இருக்கிற அப்பேற்பட்ட திருமலை அதிலே புகுந்து பகவான் எழுந்தருள அவனுக்கு அவனுடைய குலம் குலமாக வந்து பரம்பரப்பரையாக வர்க்கிற நான் உனக்கு குடியடி அடியேன் ஆகையாலும் நான் அப்படியேற்பட்டவனாச்சே யாருன்னா குலம் குலமாக வந்து உனக்கு தாசபூதனாக இருக்கிற நான் எனக்கு உன் திருவடிகளிலே என்னை சேர்த்தருள வேண்டும் என்கிறார். உன் திருவடிகளிலே என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றேன். அப்படிதான் சாக்ஷாத் சுவாமி சொல்லும் பொழுதும் இங்க வந்து உலகமுண்ட பெருவாயா அப்படின்றதுக்கு வந்து பெரிய வாயவது பிரளய காலத்திலே அப்படின்னு பெரிய வாயாவது பிரளய காலத்திலே வயிற்றிலே வைத்து ரட்சிக்கைக்காக அப்படின்னு லோகங்களை எல்லாம் அமுது செய்தான் அப்படின்னு அந்த ரட்சணையே காட்டுறது அப்படின்றான் சொல்றேன். லோக சம்ரக்ஷணம் என்னும் போது எனக்கு பக்களிலும் உபேட்சம் பண்ணாலாமோ அப்படின்னு அந்த லோகத்தை அத்தனை பேரையும் அன்னைக்கு ரட்சிச்சு உன்னுடைய வயிற்றிலே வைத்தாயே அப்பேற்பட்டவன் தானே நீ என்ன இடத்துல உபேட்சை பண்ணலாமோ என்ன விட்டுடலாமோ நான் இங்கு ஆர்த்தியாக அப்பேற்பட்டு எனக்கு கட்டின் இருக்கேனே உன் திருவடிகளிலே சேர்த்துக்கும்படி எனக்கு ஒரு உபாயத்தை காட்ட வேண்டாமோ அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன். அப்பேற்பட்ட சங்கல்பம் பண்ணிக்கோ அப்படிங்கிறேன். அதே மாதிரி கூராயே அப்படிங்கிற சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம் கூறாயே அப்படின்னா நீ உன்னுடைய திருவடி நான் உன்னுடைய திருவடியை அடைய நீ எனக்கு வழியை காட்டு சங்கல்பம் பண்ணு அப்படின்னு. அப்ப கூறாயேன்னு சொல்றேன் அப்படின்னா பகவான் என்ன திருப்பி சொல்லணும் நீ என் திருவடியை அடையணும் அப்படின்னு அவன் நினைச்சாலே போறோம் நம்ம அடைஞ்சிருவோம். அப்ப கூறாயேன்னு சொல்லுவானேன்னா செய்தருளாயே என்றாத செய்தருளும் அப்படின்னு உன் திருவடிகளே அடைய செய்தருளும் அப்படின்னு சொல்லாம கூறாயே என்று சொல்லுவான் என்னில் உனக்கொரு சொல்லு மாத்திரம் எனக்கு மகாபுருஷார்த்த லாபம் என்றோ அப்படின்னு நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே நான் உன்னை என்னுடைய திருவடியிலே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு மாசுச்சகா என்கிறா போலே மாசுச்சகான்னு நீர் அந்த ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே எனக்கு அது பரம புருஷார்த்தமாச்சே சந்தோஷப்படுவேனே. நீர் மனசுல வந்து சங்கல்பிச்சுட்டா எங்களுக்கு தெரியாது நாங்கள் கஷ்டப்பட்டு இருப்போம். ஒரு வார்த்தை சரி மாசுச்சகா நான் இருக்கேன் அப்படின்னு நீர் உம்முடைய திருவாயாலே அப்பேற்பட்ட அன்னைக்கு பழைய காலத்திலே அத்தனை மொழிகளும் அப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த திருவாயாலே எங்களுக்கு நான் ரட்சிக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே கூறாயே நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அதுவே எமக்கு பரம புருஷார்த்த லாபம் என்று சொல்றார் அப்படின்னு சாக்ஷாத் சுவாமிக்கு சாதிக்கிறேன். அதே மாதிரி பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது இதில் முதல் பாட்டில் உன்னை அடைய வேறு கதியென்றிக்கே இருக்கிற வந்து உன் திருவடிகளிலே சேர்த்தருள வேண்டும் என்கிறார். எனக்கு வேறு கத்தியே இல்லை உன் திருவடிகளிலே நீ சேர்த்துக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்திக்கிறார் அப்படின்றது இந்த இடத்துல இங்க வந்து இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியமாக இங்க வியாக்கியானத்தை சொல்றார். உலகமுண்ட பெருவாயா அப்படின்னு ரட்சித்து அப்படின்னு ரட்சணையே காட்டுறதாக அந்த உலகத்தை அன்று எல்லாத்தையும் பழைய காலத்திலே தான் ரட்சணை பண்ணான் இல்லையா அந்த இதுவே சொல்றது இங்க அப்படின்றார். அதே மாதிரி பெரிய பாரிப்பையுடைய திருவுள்ளத்தையுடையவன், அப்பேற்பட்ட திருவுள்ளத்தை உடையவன் ஆபத் சக்கியன் அப்படின்னு, ஆபத்திலே நம்மளை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். அந்த பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல திரௌபதி உதாரணத்தை தான் எடுத்துக்காட்டு. திரௌபதி அன்னைக்கே அங்க சபையில ரட்சிச்சா கூட, ஆனாலும் அப்பேற்பட்ட மகாபாரத யுத்தத்தை நடத்தி தர்மராஜர் பட்டாபிஷேகம் பண்ணி திரௌபதி அந்த திருமுடி அப்பதான் வந்து பின்னிப்பா அப்படின்னு சபதம் பண்ணா இல்லையா, அது அந்த இதை நிறைவேற்றி திருப்பி வைகுண்டத்து போச்ச கூட இவாளுக்கு இன்னும் நான் கஷ்டம் கொடுத்துட்டேனே நினைச்சுட்டே தான் போனாலும், அப்பேற்பட்ட அந்த பகவான் அந்த அவர் எனக்கு எனக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. உணபாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது உன் திருவடிகளை பிராபிக்க பிரகாரம் அப்படின்னு கூறாய் சொல்ல வேண்டும், நீ சொல்ல வேண்டும் இத்தால் இத்தாலும் உபாய சித்தியை பண்ணி தர வேண்டும் என்கிறார் அப்படின்னு இப்படி சொல்லி உணபாதம் கூறாய் அப்படின்னு சொன்னா உபாய சித்தியை பண்ணித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படின்னு கூறாய் சொல்லி எனக்கு நான் பண்றேன் அப்படின்னு நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன் நான் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது அந்த ஒரு வார்த்தையை சொன்னா நாங்க சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றத இங்க சாதிக்கிறார். இங்க திருவேங்கட தெம்பெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுதே பகவான் நமக்காக ரூபத்தை எடுத்துட்டு திருமலையிலே வந்து இருக்கானே, அப்பேற்பட்ட சௌலபியம் உள்ள பெருமாள் அப்படின்னு, அதனால நம் கண்ணுக்கு தெரிகிறா போலே அவன் வைகுண்டத்திலேயே இருந்தா நமக்கு சேவையே கிடைச்சிருக்காது. அப்ப நமக்கு சேவை கொடுக்கவே இங்க வந்திருக்கனால இந்த திருவேங்கடமுடியானிடையும் இந்த சரணாகதி பாசுரத்தில் அப்பேற்பட்ட ஜெகத் ரக்ஷகன் அப்படின்றதை காட்டி உம்முடைய திருவடிகளிலே சேர்த்துக்க எனக்கு ஒரு உபாயத்தை சொல்லித்தர வேண்டும் அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். இதுக்கு அடுத்த பாசுரம் கூறாய் நீராய் நிலனாய் என்று நாளைக்கு பார்க்கலாம். அதே போல இந்த பிரம்மோத்சவத்திலே இன்று மூன்றாம் நாள் கார்த்தால சிம்மவாகனத்திலே பகவான் யோக நரசிம்மனாக சேவை சாதிப்பான். அதே போல ராத்திரி அந்த உலகமுண்ட பெறுவாய் அப்படின்னு கண்ணன் தானே இந்த உலகத்தை ஆளிலை கண்ணன், கண்ணனாக சேவை சாதிப்பேர் திருவேங்கடமுடியான். திருவேங்கடமுடியானே தான் கண்ணன், கண்ணன் அடியினை எமக்கு காற்றும் வெறுப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மலை அந்த கண்ணனையே நமக்கு காட்டு. அப்படின்னா எப்படின்னா ராத்திரி முத்துப்பந்தல் வாகனத்திலே அவர் காளிங்க நர்த்தனாக சேவை சாதிப்பார். அந்த முக்கியமான எல்லா பிரம்மோற்சவத்திலும் காளிங்க நர்த்தனம் தான். சில ரெண்டு உற்சவங்கள் வரும்பொழுதும் சில அலங்காரங்கள் அப்பப்ப மாறலாம், ஆனா முக்காவாசி அந்த காளிங்க நர்த்தனத்திலே உபயநாச்சியாரோடே நமக்கு சேவை சாதிப்பார். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானை பிரார்த்தித்திண்டு நாளைக்கு கூறாய் நீராய் பாசுரத்தை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.